శృతిస్మృతి పురాణానాం ఆలయం కరుణాలయం నమామి భగవత్పాద శంకరం లోకశంకరం. అపార కరుణాసింధుం జ్ఞానదం శాంత రూపిణం శ్రీ చంద్రశేఖర గురుం ప్రణమామి ముదాన్వహం. గురుం నామ్నా మహిమ్నా చ శంకరో యో విరాజతే తదీయాంగ్రి గలంద్రేణు కణాయాస్తు నమో నమః. శృతిస్మృతి పురాణాలాం ఉంగళకు ఎలా తెలియం கருணைக்கு ஆலயமாக்க அடுத்து சொன்ன ஸ்லோகம் பரிவா பண்ணது. குரு நாம்னா மகிம்னா ச சங்கரோ யோ விராஜதே. எந்த குருவானவர் மகிமையோடு இருந்துட்டு இருக்காரோ, நல்ல கீர்த்தியோடு இருந்துட்டு இருக்காரோ, அந்த பேருமே சங்கரனா இருந்துட்டு இருக்காரோ, அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பரிவா சொன்ன அந்த மாதிரி நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய சக்தி, லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய பாக்கியம், லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய புத்தி எல்லாத்தையும் ஆச்சாரியார் குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பிரயத்னம் ரெண்டும் மனுஷத்தேத்தனம் ஈஸ்வரிய பிரார்த்தனை எல்லாரும். ஜெய் ஜெய்சங்கர் ஹர சங்கர். நம பார்வதி கீர்த்தனம். நாம் பண்ற தப்பு நமக்கு தெரியும், கட்ட குணம் உள்ளவன், ரொம்ப கட்டவன் அப்படின்னு நம்ம பகு பேர் நம்ம தேசிந்தே இருப்ப. அப்ப நமக்கு நம்ம ஆறு வீரலா பேர் நமக்கு கோபம் வரும். ஆனா உள்ளுக்குள்ள நாம் எவ்வளவு அக்கிரமம் பண்ணிருக்கோம் அவ்வளவு எனக்கு தெரியாது. இன்னும் தெரிஞ்சா இன்னும் ஜாஸ்தி செய்ய வேண்டியவன். ஏதோ கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கு, அதுவும் நான் பண்ணாதான் பண்ணிதான் வச்சுட்டு இருக்கான். பண்ணது அவருக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால நம்ம விஷிக்க வேண்டியது நாமே தான் விஷிக்கணும். நம்ம குணத்தெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்து பிரயோஜனம் இல்லை, நம்ம தப்பெல்லாம் நினைச்சு பார்க்கணும். நம்ம குணம் எவ்வளவு இருக்கு, நம்ம கெட்ட குணம் எவ்வளவு இருக்கு, ரெண்டையும் பிரிச்சு பார்த்தோம்னா குணத்தை விட கெட்ட குணம் மலையா இருக்கு. குணத்தை தான் வெளியில நாமே எப்படியாவது அதை திரிச்சு இரிச்சு எப்படியாவது நாம் சொல்லாத போல பொறுத்தா இருக்கு. நம்ம குணத்தெல்லாம் தெரிவிக்க முடியாது பண்ணிடுவோம். எந்த பேச்சுலையும் நமக்கு குணம் தெரியாம இருக்க முடியாது, மூடிக்கணும்னு தோணிட்டு இருக்கும் நமக்கு. ஆனா நமக்கு உள்ள மாத்திரம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப துர்க்குணம் இருக்கோம், ரொம்ப கெட்ட காரியங்க தான் நம்ம பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒவ்வொருத்தருக்கும். சில சமயம் நல்ல எண்ணம் வர காலத்துல அப்ப துக்கம் கூட வரும். இவ்வளவு கெட்ட எண்ணம் பண்ண முடியா, இந்த கெட்ட காரியத்தை நிறுத்த முடியாத சக்தி இல்லாத ஒரு ஜென்மம் நமக்கு என்னத்துக்கு அப்படின்னு கூட கஷ்டப்படும். இது மணி சரியான மணியானு அந்த ஃபாஸ்டா இருக்கு. இது ஃபாஸ்டா ஸ்லோ, இது ஸ்லோ தான். அரசியலான கிரியா நடத்த இல்லையா, இது ஃபாஸ்டா. அது இன்னும் 9-5 நிமிஷம் பாக்கி இருக்கேன். நான் நம்ம தப்பையே நினைச்சிருந்து நம்ம ஆழத்துல பிரயோஜனம் இல்லை. ஏன் தப்பெல்லாம் நினைச்சு நம்ம தப்பு இல்லாம இருக்கணும்னு சுவாமியை நம்ம பிரார்த்திக்க வேண்டியதான் நம்ம கடமை. ஒரு நாளும் ஒரு டைரி எழுதுறதுல என்னென்ன தப்பு பண்ணினோம், படுத்துக்கிற போது ஞாபகம் கொடுத்தீங்கன்னா என்னென்ன தப்பு பண்ணினோம், அந்த மாதிரி தப்பு இனிமேல் நாளைக்கு நோக்கண்டாது நம்ம பண்ணாம இருக்கணும். பண்ணாம இருக்க முடியாத தைரியத்தையும் புத்தியும் சுவாமி நமக்கு தரணும். நம்ம சரிக்கு விழுந்துட்டே இருப்போம், அதனால பாதம் இல்லை. இது நினைக்கிறதாவது ஒரு புண்ணியம். இது இது கூட நினைக்காம ஒரு ஜென்மம் போயிட்டு தானே, அதை காரணம் வீண் ஜென்மம் கிடையாது. நான் தப்பு பண்ணாமல் இருக்கணும், இந்த தப்பு பண்ணினோம், அது தப்பு பண்ணாமல் இருக்கணும்னு ஊராரு கொத்துக்கும் சொல்ல வேண்டாம். நமக்கும் இதுதான், நமக்கு இதை நினைக்கிறதுக்காவது ஒரு சக்தி கொடுத்துருக்காரு. இந்த சக்தி கொடுத்த எந்த பராசக்தியோ, துணியை கொடுத்து, உணியை கொடுத்து, பொத்தியை கொடுத்து, ஒரு குழந்தைய கொடுத்து, இவ்வளவும் சுவாமி பண்ணுறாரு. அவன் கருணை பிரிஷா, நான் ஏன் பண்ணலை சுவாமியோட அவன் கோவிச்சுக்கணும் அது பிரிஷா அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு ஒன்றும் அவனை காட்டிலும் பந்து கிடையவே கிடையாது. எத்தனை நாம் உபச்சாரம் பண்ணினாலும் அவ்வளவு பாவங்களையும் பொறுத்துட்டு நம்ம எல்லாம் ரட்சிக்கிறாரு ஈஸ்வரன். அந்த கருணை என்ன சொல்றதுன்னு அதை பார்த்து சந்தோஷம் பண்ண வேண்டிய பத்தி தானே விழுந்தவன் அர்த்தம், பதனம்னா விழுறதுன்னு அர்த்தம். செருக்கிறதுன்னா இந்த செருக்கு மரம் ஏறுறாள் இல்லையா, ஏறி நல்ல விஷயத்துல நம்ம ஏறணும்னு அர்த்தம். அது அடிக்கடி செருக்கிடுறோம், செருக்கிறது நமக்கு சுவாவம். ஆனா அதுலயும் ரொம்ப பிரயத்தனம் பண்ணினா அவன் ஏறிவிடணும். செருக்கு வரணும்னு சொல்றது வழக்கு வரம் சொல்றது சுபாவம். திரும்பி திரும்பி நான் பிரயத்தனம் பண்ணி பண்ணி பண்ணி ஏறதுக்கு பிரயத்தனம் பண்ணணும். 100 பேர் பிரயத்தனம் பண்ணி ஒருத்தன் ஏறினாலும் நம்ம ஊருக்கே ஒரு கௌரவம் தான், நம்ம நாட்டுக்கே கௌரவம், நமக்கு எல்லாருக்கும் அவனுடைய பக்தர்களாக நமக்கு எல்லாருக்கும் கௌரவம். ஒருத்தன் மேல் இப்படி சென்றான், நம்ம பண்ணின பாவத்துக்காக அழுதுன்னு இருக்க வேண்டாம், இந்த மாதிரி புத்தி கொடுக்க வேண்டாம்னு ஒரு பிரார்த்தனை பண்ணணும். அந்த பிரார்த்தனை தான் நம்முடைய கடமை. அதை காட்டிலும் பெரிய புண்ணியம் கிடையாது. அது அம்பாளுக்கு நமக்கு தான் சாட்சி, நம்ம ரெண்டு பேருக்கு தான் சாட்சியா இருக்கணும், ஒத்திருக்கும் தெரிய வேண்டாம். இப்படி இருக்கிறப்போ நமக்கு அநேக கஷ்டங்கள் வர்றது. அப்பெல்லாம் இன்னும் நம்ம சாமிக்கு கவனிக்க மாட்டேங்கிறாரே, இவ்வளவு நாம் பூஜை பண்ணி இவ்வளவு நாம் பிரார்த்தனை பண்ணி இவ்வளவு பண்ணி நமக்கு சாமி கவனிக்க மாட்டேங்கிறாரே, நம்ம கஷ்டப்படுத்துறாருன்னு ரொம்ப கோபம் வந்துட்டு சாமியே சாமியை கண்டிருக்காருன்னு கூட கேட்கிறான். அவன் சமயத்துல மனசுல நினைக்கிறான், அதை மாத்தி பார்க்கணும். நாம் என்னென்ன பண்றோம்னு நமக்கு தெரியும். இவ்வளவு பண்றவனுக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிறதுக்கு நியாயமா, ஒரு க்ஷணம் நம்ம சௌக்கியமா இருக்கிறது நியாயமா, அப்படி இவ்வளவு பண்றவனுக்கு இவ்வளவு அனுகூலம் பண்ணி நமக்கு இவ்வளவு ஆகாரத்தை கொடுத்து இவ்வளவு சௌகரியத்தை கொடுத்து ஒரு நிழலை கொடுத்து ஒரு துணியை கொடுத்து உணவை கொடுத்து பொத்தியை கொடுத்து ஒரு குழந்தையை கொடுத்து இவ்வளவும் சுவாமி பண்றாரு. அவன் கருண பிரிஷா, நான் ஏன் பண்ணலை சுவாமின்னு அவன் கோவிச்சுக்கிறவன் அது பிரிஷா அப்படின்னு பார்த்தவாரா, எனக்கு வந்து அவனை காட்டிலும் பந்து கிடையவே கிடையாது. எத்தனை நாள் உபச்சாரம் பண்ணினாலும் அவ்வளவு பாவங்களையும் கொடுத்துட்டு நம்ம எல்லாம் ரட்சிக்கிறாரு ஈஸ்வரன். அந்த கருணை என்ன சொல்றதுன்னு அதை பார்த்து சந்தோஷப்படணுமே தவிர, எது நம்ம கஷ்டம் கொடுக்குறாரோ அந்த கஷ்டமும் நம்ம க்ஷேமத்தோட இருக்காதான் கஷ்டம் கொடுக்குறாரு. நான் குழந்தைய பார்த்துருக்கேன், குழந்தை மன்னத்துங்கிற குழந்தை, அம்மா கையை கட்டி விடுற, துணியை போட்டு கையை கட்டி விடுற, இது மண்ணை பிராண்டி பிராண்டி திங்க இருக்கணும் இல்லையா. உடனே அந்த குழந்தைய கோபம் வர்றது, அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது, அந்த தூணு கூடுறது, இந்த தூணு கூடுறது, கையை அடிச்சுக்கிறது, இப்படிலாம் பண்ணுறது. தாயார் சிரிக்கிற, அப்போ அந்த குழந்தைக்கு என்ன தோணும், இந்த தாயாரை கொஞ்சமான ஈவிரக்கம் உண்டா மனசில், நமக்கு தேசி இந்த தாயாருக்காரில் வேற ஒருத்தர் உண்டா, அப்படிதான் அந்த குழந்தை நினைக்கும். குழந்தைக்கு பரம தேசியாக தோணும் தாயார். இப்போ அந்த நேரம் நமக்கு கஷ்டம் கொடுக்குறதும் நமக்கு எதுக்காக கஷ்டம் கொடுக்குற சாமின்னு நமக்கு தெரியாது. எந்த கஷ்டமும் அது அவருடைய அருள் தான். நல்லது காரணம் இல்லாத அருள், கஷ்டம் கொடுக்குறது ஒரு காரணத்துக்காக ஒரு அருள், நல்லது இல்லாத ரெண்டையும் ஒரு அருளாக வச்சுக்கணும். நமக்கு தெரியாது எதுக்காக கொடுக்குறாருன்னு. சாமான்யமாக ஒரு உதாரணம் கூட பதினாலு நாள் சொல்றதுண்டு. இப்போ சந்தைக்கு கழுதை மேலே உப்பு போய் போட்டுன்னு போனான். இப்போ சந்தைக்கு போயிட்டு இருந்தான், ஒரு பத்து தேதி மேலே உப்பு மட்டை பொதிகளை போட்டுட்டு அந்த நாளில் பொதி பொதி மாட்டி பொதி கழுதை இல்லைன்னா சந்தைக்கு போகிற வழக்கம் எடுத்துன்னு போகிறப்போ பாதி வேலையில் மழை வந்து மழை வந்துக்கு உப்பெல்லாம் கரைஞ்சி வச்சு சாக்கில் இருக்குதுன்னா அவங்க அடியோட முதல் போயிட்டு இந்த தெய்வம் இப்படி பண்ணுவான்னுட்டு தலைவர் பேரை அடைச்சிட்டு இன்னுமே இந்த தெய்வத்தை நினைக்கிறது கூட தப்பு அப்படின்னு ரொம்ப விசுண்டு போனான். இன்னும் கொஞ்ச தூரம் அந்த மழை சரியான அங்கே போனான். போய் என்னத்தையோ சந்தை வரைக்கும் போயிட்டு சரிதான உடனே இன்னும் சந்தையில் என்ன வேணும் எனக்கு நல்ல மழை கொஞ்சத்துக்கு எல்லா உப்பும் தனியாக போச்சு. அப்புறம் திரும்பினான். முதல்ல புறப்படுறப்போ ஆகாசத்தில் ஒன்றுமே இல்லை, திடீர்னு மழை வந்து எல்லாத்தையும் நினைச்சிட்டு திரும்பி வந்தான். திரும்பி வரப்போ சில திருடன்கள் நடுவில் வியாபாரம் பண்ணிவிட்டு நிறைய பணம் கொண்டு வரான் சந்தையில் இருந்து நினைச்சிருந்து அவன் என்ன பண்ணா இங்கே வந்து அந்த நாள் மருந்து துப்பாக்கி தோட்டா துப்பாக்கி கிடையாது, தோட்டா துப்பாக்கியெல்லாம் சமீபத்தில் வந்தது மருந்து போட்டு கடிச்சுட்டு இருந்தான். கடிச்சு வச்சுட்டு சட்டினி வர சமயத்தில் சட்டினு பயன்படுத்தி சட்டினு சுட்டவனா இன்னும் கொஞ்சம் சுட்டான், ரெண்டு மூணு வேலை சுட்டாங்க திருடன்கள் மரத்துல மரத்தில் வந்துட்டு இந்த மழை வந்ததில் எல்லாம் நினைஞ்சு வச்சு இந்த மருந்துலாம் பிசு பிசுங்கிறது திரும்பி கிடைக்கிறோம். ஐயோ சுவாமி நான் வந்து மழை வெஞ்சத்தை மழை பெஞ்சதுக்காக நான் வச்சேனே என் பிராணனே தைக்கிட்டு மழை பெஞ்சினாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டான். நமக்கு கொடுக்கறது கஷ்டமும் கஷ்டமும் இல்லை, நல்லது நமக்கு சாமிக்கு பண்ணுறது அவருடைய சுவாபமான கருணை, அதை காட்டிலும் கருணை நமக்கு கெடுதலை கெடுறது. நாம் ஏதோ கொஞ்சம் தான் பார்க்குறோம், அதுக்கு முந்தி தெரியாது சின்ன தெரியாது, கொஞ்சம் தூரம் பார்க்குறப்ப இது கெடுதல் போகிற தோன்றது. முந்தி மீதி நிறைய திருக்காலமும் பார்த்தோம்னா கெடுதலே கிடையாது உலகத்தில். நமக்கு வர நல்லதையும் கெடுதலும் என்ன நினச்சிக்குவேன், எந்த காலத்துலேயும் நமக்கு பந்துவாக இருந்து எம பாக்கி தாயாரெல்லாம் நமக்கு கொஞ்சம் காலம்னா காலம் ஆகிடுவேன். எக்காலத்துலேயும் நமக்கு தாயாரும் தந்தையாக இருந்துருக்கிறது இந்த ஒரு அந்த அமையப்பம் தான். அவனை விட உறவு கிடையாது நமக்கு, உற்றாராருளரோ குற்றாலத்து எம்பெருமானின்னு உற்றாரத்திலும் கிடையாது நமக்கு. அவன் தான் உற்றார், அவன் தான் அன்பன். அந்த அன்பத்தில பாக்கி எந்த விஷயத்தில் அவன் நினைச்சாலும் எதையோ மனசை ஏதாவது நினைச்சுட்டே இருக்கு, ஏதாண்ட இரோக்கு பத்துட்டியோ ஏதாவது நினைச்சுட்டு இருக்கு, ஒன்று விருந்து நினைக்காம இருக்கல. இந்த நினைப்பெல்லாம் அவன் ஒருவர் நினைக்கிறதுக்காக நினைச்சாதான் மனசு உண்மையான ஒரு ஆனந்தம் அடையும். அது சார் வேற ஆனது தடையட்டும் அடையாத ஓட்டம், வேற காரியமே இல்லை, பாக்கெல்லாம் வீண் காரியம். இந்த மாதிரி மாணிக்க வாசகர் சிதம்பரத்தில் திருவாசகத்தை பாடிந்தா ஆனந்தமாக உட்காந்துருந்தார், நின்றுருந்தார், கண்ணாது சார் சரியாக ஜலம் விடுறது மெய்யூரிகி கண்ணூரிகி. இவா சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் சுந்தரமூர்த்திகள் அப்பருவெல்லாம் அதிகமாக 1008 சிவாலயத்தை போய் பாடியிருக்கா. இப்போ இருக்கிறது 200-300 இருக்கு அவள் பாடப்பட்ட க்ஷேத்திரம். இவர் மாணிக்க வாசகர் திருக்கடி குன்றம் திருவண்ணாமலை சிதம்பரம் அவரே இருவர்தான், அவரே கட்டின ஊர் உத்தரகோஷங்கமங்கன்னு ஒரு ஊர். இது மாதிரி சில ஊர்கள் மாத்திரம்தான் ஒரு 5-6 ஊர் மாணிக்கவாசகர் இருந்து ஆனந்தமாக தன்னை மறந்து அனுபவிச்சுட்டு இருந்தார். உன பிடிச்சுட்டு நீ எங்க திமிரண்டு போறதுன்னு சிக்கனை பிடித்து எங்க எழுந்துள்ளது நீ பார்வதி கோவிந்தநாமத்தின் கீர்த்தனம்.